புன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா, புன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன், மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன் வாவெண்ணிலா, உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா, உன்னைத்தானே வானம் தேடுதே. முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தால் பாவம், ஒரு முறையே திருமுகம் காணும் வரம் தர வேண்டும், எனக்கு அது போதும் என சேர வானம் தேடுதே.